శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కితకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అయగ్రీవోపాస్మహే రామానుజయావాక్యజ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశిక లక్ష్మీనాథసమారంభా నాథయామున మధ్యమా అస్మదాచార్యపర్యంతా యో నిత్యమచ్యుతపదాంభుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంభోరుధ్యానవిత్తస్తా శేషకల్మషః ఉపయాతోహం వ్యామునేయం నమామి తమ్. అథ సప్తదశోధ్యాయః. అర్జున ఉవాచ ఏ శాస్త్రవిధిముత్సృజ్య యజంతే శ్రద్ధయాన్వితాః తేషాం నిష్ఠా తు కా కృష్ణ సత్వమాహోరజస్తమః. శ్రీభగవానువాచ త్రివిధా భవతి శ్రద్ధా దేహినాం సా స్వభావజా సాత్వికీ రాజసీ చైవ తామసీ చేతి తాం శృణు. సత్వానురూపా సర్వస్య శ్రద్ధా భవతి భారత శ్రద్ధామయోయం పురుషో యో యశ్రద్ధస్తయేవ సః యజంతే సాత్వికా దేవాన్. యక్షరక్షాంసి రాజసాః ప్రేతాన్ భూతగణాం చాన్యే యజంతే తామసా జనాః. అశాస్త్రవిహితం ఘోరం తప్యంతే ఏ తపో జనాః. దంభాహంకార సంయుక్తాః కామరాగబలాన్వితాః. కర్షయంతః శరీరస్థం భూతగ్రామమచేతసః. మాం చైవాంతః శరీరస్థం తాన్ విద్యాసుర నిశ్చయాన్. ఆహారస్వపి సర్వస్య త్రివిధ భవతి ప్రియః యజ్ఞః తపః తథా దానం. తేషాం భేదమిమం శృణు. ఆయుః సత్త్వబలారోగ్య సుఖ ప్రీతి వివర్ధనాః. తస్యా స్నిగ్ధా స్థిరా హృద్యాః. ఆహారా సాత్విక ప్రియాః. కట్వం లలవనాత్యుష్ణ. తీక్ష్ణ రూక్ష విదాహినః. ఆహార రాజస శ్రేష్ఠ. ఆహార రాజస శ్రేష్ఠ. దుఃఖ శోకామయ ప్రదాః. యాతయామం గతరసం. పూతి పర్యుషితం చయత్. ఉచ్ఛిష్టమపి చామేధ్యం. భోజనం తామస ప్రియం. சரி, பத்து நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கீதாத சங்கிரக ஸ்லோகம் பார்த்துக்கலாம். 21 பக்கம் 5 அந்த புக்கில் இந்த 17 சாப்டருக்குண்டான ஸ்லோகத்தை பார்த்துக்கலாம். அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் சாஸ்திரியம் குணத்தக்கு லட்சணம் சாஸ்திர சித்தசிய திரிதா சப்ததசோதிதம். சப்ததசோதிதம்னா இந்த புக்கா வேற புக்கா? இதுனா பேஜ் 5 லாஸ்ட் ஸ்லோகம். சப்ததசோதிதம்னா 17 சப்ததசம்னா 17 17வது சாப்டர் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம். சாஸ்திர விகிதமாக சில காரியங்கள்லாம் இருக்குது. அதாவது 17வதுல என்ன விசாரம் கேட்டால், அர்ஜுனன் கேட்குற கேள்விக்கு என்ன தாத்பரியம்னா, ஸ்ரத்தான்னு ஒன்று இருக்குது எல்லார்கிட்டையுமே. ஸ்ரத்த இல்லாமல் இந்த காரியம் நடக்கிறது இல்லை. திருடுறவன் கூட அதில் ஒரு ஸ்ரத்த அவனுக்கு இருக்கும், ஏன்னா எப்படியோ சம்பாதிக்கணும்னு. இப்போ எந்த தொழிலாலும் ஸ்ரத்தா ஒன்று இருக்குது. இப்போ சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட காரியங்கள் இருக்குது, சாஸ்திரத்தினால விதிக்கப்படாத காரியங்கள் இருக்குது. இப்போ எந்த காரியமாக இருந்தாலும் ஒருத்தன் ஸ்ரத்தையோடு பண்ணுறான் இல்லையா, அப்போ அப்படி ஸ்ரத்தையாக பண்ணுற காரியத்துக்கு என்ன பலன்னு அர்ஜுனன் கேட்குறான். சில பேர் சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத காரியமாக இருந்தாலும் அதை டெடிக்கேட்டடாக பண்ணுறாளே, அப்போ அந்த டெடிக்கேஷனுக்கு எதாவது பலன் உண்டா கிடையாதா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நம்ம எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்ட்னு ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில். Doing right things, அதுக்கு பேர் எஃபெக்டிவ்னஸ். Doing things right, அதுக்கு பேர் எஃபிஷியன்ட். எஃபிஷியன்ட்டுன்னு சொன்னால், இருக்கிற ரிசோர்ஸஸ்க்குள்ளே வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி காரியம் பண்ணால் அது எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்கணும்னு அர்த்தம். பண்ண வேண்டிய எந்த காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணால் அது எஃபெக்டிவ்னு அர்த்தம். இப்போ எஃபெக்டிவாக இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். ஆணியே பிடுங்க வேணாம் சொல்கிற பாருங்க, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன், பெர்ஃபெக்டாக காத்தலே பண்ணியிருக்கேன், நான் ஏன்னா அந்த காரியத்தை நான் பண்ணவே சொல்லையடா அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அப்போ எஃபிஷியண்ட்டாக இருந்து பிரயோஜனம் இல்லை. சரி, எஃபெக்டிவாக மட்டும் இருந்தால் போக கேட்டால் எஃபெக்டிவாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அதுவும் எஃபிஷியன்சி வேணும். ஸோ எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி மஸ்ட் மேட்ச். அது மாதிரி சில பேர் எஃபிஷியண்ட்டாக ஸ்ரத்தையாக ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணிட்டு இருக்கா, ஆனால் அது பண்ண வேண்டாத காரியம் அப்படின்னு இருக்கலாம். அதனால் சொல்ல போகிறார், சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத காரியம் மொத்தமே ஆசுரம் தான். அப்படின்னுட்டார். கொடுங்கவே வேணாம் ஆணி அப்படின்ட்டார். எல்லாமே வந்து கிருஷ்ணம் ஆசுரம். சாஸ்திரியத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு குணத்தக பிரித்தக்கு மூணா இருக்கு. அங்கேயும் சாத்விகம் ராஜசம் தாமசம் மூன்று குணங்கள் இருக்கு. அதை சொல்லிட்டு மேல அதுக்கு உண்டான ஆகார நியமம் என்ன, அது மாதிரி சில விஷயங்களை சொல்லப்படுறது மேல அதான் போட்டு சாஸ்திரியம் குணத்தக பிரித்தக்கு. அப்ப லட்சணம் சாஸ்திர சித்தசிய விதா, சாஸ்திர சித்தமா இருக்கக்கூடிய அந்த மூன்று குணங்கள் இருக்கும், அது மூன்று விதமா இருக்குன்னு சொல்லிட்டு மேல சொல்லப்பார். அந்த ஓம் சத்து சத்துன்னு வரக்கூடிய அந்த சிலபஸ் எல்லாம் என்ன அர்த்தம்னு அதெல்லாம் அந்த 17வது அத்தியாயத்துல சொல்லப்படாருன்னு இப்ப ஒரு சம்மரி கொடுக்கிறார். அதை வாசிட்டு அப்புறமா இங்க வந்தவரை என்னன்னா புரியும். இப்ப பேஜ் 523 எடுத்துக்கோ. தேவாசுர விபாகோக்தி முகேன பிராப்ய தத்வஜானம் தத் பிராப்திபாய ஜானம் ச வேதைக்கு மூலம் இத்தி உக்தம். இதுக்கு என்ன சொன்னார்னா 16ல தேவ பிரகிருதிகள் அசுர பிரகிருதிகள் அல்லது தேவத்தன்மை அசுரத்தன்மை அது மூலமா அடையப்பட வேண்டிய ஞானம் என்ன, அந்த அடையப்பட வேண்டிய ஞானத்துக்கு என்ன வழி, இதெல்லாம் வேதைக மூலம் தான், வேதம் தான் இவைகளுக்கு மூலம் சோர்ஸ் சொன்னார். இதானி இப்பொழுது அசாஸ்திர விகிதத்திய ஆசுரத்தேன அஃலத்வம், அசாஸ்திர விகிதத்தேன்னு சாஸ்திரம் விதிக்காத கர்மா தர்மா இவைகள்லாம் ஆசுரத்துவேன ஆசுர பிரகிருதிகள்னால பண்ணப்படக்கூடிய காரியமா இருக்கிறதுனால அஃலத்வம் பலனே கிடையாதுன்றதுலாம். சாஸ்திர விகிதத்தேச்ச குணத்தக வைவித்தியம், சாஸ்திர விகிதமா இருக்கக்கூடிய காரியங்கள்ல இந்த குணங்கள் மூன்று விதமா இருக்கு. சத்வரஜ்தமசா இருந்திருக்கு. சாஸ்திர சித்தச லட்சணம் ச உத்தி, அப்ப சாஸ்திர சித்தத்துக்கு என்ன லட்சணம்னு அதையும் சொல்லப்படுற. அதான் அந்த பின்னாடி வரக்கூடிய மூணு நாள் ஸ்லோகம் அந்த ஓம் சத் தத் சத்துன்னு வரக்கூடிய அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு, ஓம் சத் சத்துன்னு பிரயோகம் பண்ணணுமா இல்ல ஓம் சத்துன்னு பண்ணணுமா, இதெல்லாம் பின்னாடி அந்த கடைசியில வரப்போறது. தத்ர அசாஸ்திர விகிதத்தை நிஷ்பலத்துவம் அஜானன்னு, தத்ரனா இந்த மாதிரி விஷயங்கள்ல சாஸ்திரம் சாஸ்திரத்தினால விதிக்கப்படாத கர்மாக்கள் பண்றதுல எந்த பலனும் இல்லை அப்படின்னு தெரியாம அஜானன்னு அப்படின்னா தெரிஞ்சுக்காம அசாஸ்திர விகிதே சத்தா சஞ்சுத்தே, சாஸ்திரம் விதிக்காட்டியும் ஸ்ரத்தையோடு பண்ற யாகாதவ் அப்படின்னா யாகாதிகளில் சத்வாதி நிமித்த பலபேத புபுத்சையா அர்ஜுனா பிச்சதி. அங்க கொண்டு சத்வாதி நிமித்தம் சொன்னா ஒன்னு குணமா இருக்கலாம் இல்லடி மனம் இத்தியாதிகளா இருக்கலாம், இதை முன்னிட்டு அவன் கேட்கறான், அந்த இடத்துல போய் கேட்கறான் இதுக்கெல்லாம் பலன் இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு பகவான் அர்ஜுனன் கேட்கறான் முதல்ல, ஏ சாஸ்திர விதி முத்திருஜிய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷா நிஷ்டாத்து காகிருஷ்ணா தத்துவம் ஆகோ ரஜஸ்தமா. சாஸ்திர விதிகள்லாம் விட்டுட்டு யாரு சில பேர் யாகங்கள்லாம் பண்றாளே, இப்பெல்லாம் எவ்வளோ ஹோமம் பண்றா எவ்வளோ யாகம் பண்றா, நிறைய தேவதைகள் புதுசு புதுசா தேவதைகள்னா சில ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்ஸ் புதுசு புதுசா உண்டாக்குற தந்திர சாஸ்திரங்கள்லாம் வருது, நிறைய ஃபீமேல் காடஸஸ் டைட்டிஸ்லாம் போட்டு பண்றா, இதுக்கெல்லாம் எங்க பிரமாணம் இருக்கு எங்க மூலம், இது கூட சீரியல் பார்த்துருந்தேன், அது சீரியல்ல இன்டர்நெட்ல ரூமுக்கு போச்சு, நான் உட்காந்து பாக்குறது இல்ல, போனா அங்க ஒருத்தர் உட்காந்து ஏதோ பண்ணு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறது இல்ல அந்த சீரியல கேரக்டர். அப்ப என்ன ஏதோ நெருக்கம் போட்டி இது பண்ணிட்டு இருக்கான், யாருக்கு பண்றான் எதுக்கு பண்றான், இதெல்லாம் வேத விகிதமா அப்படின்னு பார்த்தா தெரியல. அது நாலு பேர் உட்காந்து கை கும்பி சத்தியோட இருக்கா இப்போ, அப்ப அவா தான் அந்த கேள்வி, அவள் சத்தையா அங்க போறாளா இல்லையா. நான் லோகத்துல பார்த்தா எவ்வளவு விரதங்கள், நான் வியாழக்கிழமை இதுக்கு விரதம் இருக்கேன் அந்த சினிமாவில் ஜோக்கா சொல்லாமல் இருக்கேன், வியாழக்கிழமை இதுக்கு விரதம், வெள்ளிக்கிழமை அதுக்கு விரதம், அப்புறமா வந்து இதை குத்திக்கிறேன், அது இவ்வளவோ இருக்கு. அவா ஆனால் அவா கிட்ட ஒரு சத்தம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் ஏ சாஸ்திர விதி முத்திருஜி எஜந்தே ஸ்ரத்தையான்விதாக, ஸ்ரத்தையோடு கூடியவர்கள் இருக்காளே தேஷா நிஷ்டாத்த காகிருஷ்ணா, அவளுடைய நிஷ்டை என்ன இருப்பு என்ன, சத்வமா ரஜசா தமசா அப்படின்னு கேட்குறேன். சாஸ்திர விதி முத்திருஜிய ஸ்ரத்தையான்விதா ஏ எஜந்தே தேஷா நிஷ்டாக்கா அப்படியே அண்மையம் பண்ணார் இந்த அவருடைய கமெண்ட்ல. கிம் சத்வம், சத்வகுணமா ஆஹோஸ்வித்து ரஜா அசதமஹா அல்லது ரஜசா தமசா, நிஷ்டானது ஸ்திதிஹி, ஸ்திதிஹினா இருப்பு அவளுடைய நிலை, ஸ்தீயதே அஸ்மிதி ஸ்திதிஹின்னு சம்ஸ்கிருத உற்பத்தி அது, இருக்கப்படுவதால் நிலைன்னு அர்த்தம். ஆசிகா காமாசிகான்னு பார்த்தோம் இல்லையா, காமாசிகா அதில் இருக்க வேளுக்கை இருக்கை, சத்வாதிகி ஏவ நிஷ்டா எழுதி வச்சுது. அப்ப சத்ரஜஸ்தமஸ் இருக்கு அவைகள் தான் நிஷ்டா. தேஷாம் கிம் சத்வே ஸ்திதி, அவர்களுக்கு சத்வத்துல இருப்பா இல்ல ரஜசி, கிம்வா ரஜசி, இல்ல ரஜஸ்ரீயா, கிம்வா தமசி, இல்ல தமஸ்லியா அப்படின்னு அர்த்தமாகுது. ஏவம் பிருஷ்டஹ பகவான் அசாஸ்திர விகித ஸ்ரத்தாயாஹ தத் பூர்வகஸ்ய யாகாதேஹே நிஷ்பலத்வம் ஹிருதி நிதாய. இதுக்கு இப்படி கேட்கப்பட்ட பகவான் அசாஸ்திர விகிதமா இருக்கக்கூடிய ஸ்ரத்தைக்கு தத் பூர்வகஸ்ய யாகாதேஹே அதை முன்னிட்டு பண்ணக்கூடிய யாகாதிகளுக்கு நிஷ்பலத்வம் பலமின்மையை ஸ்ருதி நிதாய மனசுல வச்சுட்டு சாஸ்திரியஸ்ய ஏவ யாகாதேஹே குணதஹ திரைவித்யம் சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட யாகாதிகள் இருக்கு அவைகளுடைய குணதக திரைவித்யம் குணங்களால் இருக்கக்கூடிய மூன்று விதம் இருக்கு அதை பிரதிபாதித்தும் அதை சொல்வதற்கு சாஸ்திரிய சத்தாயாக திரைவித்யம் தாவதாக. ஏன்னா அவன் கேட்ட கேள்வி வேற, இவர் ஆரம்பிக்கிற பதில் வேற, அதுக்கு சங்கத்தில் சொல்லணும். அவன் என்ன கேட்டான், சாஸ்திர விதியை விட்டுட்டு பண்றவன் நிலைன்னு கேட்டான். ஆனா பகவான் மனசுல ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா ஸ்ரத்தையை பத்தி சொல்ல போற, இந்த ஸ்ரத்தையானது சாஸ்திரத்துக்கு உட்பட்ட ஸ்ரத்தை. ஆனா அதை நம்ம பார்த்தோம்னா தெரியாது, முதல் ஸ்லோகத்தை ரெண்டாவது ஸ்லோகத்தை வாசிச்சோம்னா என்னவோ அவன் கேட்டதே பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவன் கேட்ட கேள்வியை ஜஸ்ட் ஒரு பார்க் பண்ணிட்டு முதல்ல ஸ்ரத்தனா என்ன அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அங்க மேற்கொண்டு அஞ்சாவது ஸ்லோகத்தை சொல்லப்படுறது. அப்ப பகவான் ஸ்ரீ பகவான் வாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் ஸ்வாசத்வா சுபாவஜ சாத்விகி ராஜசி செய்வ தாமசி சேதி தாம்சனு சர்வேஷாம் தேகினாம் அனைத்து பூத ராசிகள் தேகின்னு சொன்னா ஜீவாத்மா ஆனா தேகத்தோடு கூடியவன் ஸ்ரத்தா த்ரிவிதா பவதி மூன்று விதமா இருக்கு. சாச்ச சுபாவஜா அது சுவாவத்தோடு சுவாவத்தினால் ஏற்படக்கூடியது. சுவாவம்ன்றது காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், அதுக்குள்ள சம்ஸ்காரங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் அதை பதிஞ்சிருக்கு. அதான் சுவாவ ஏக துரதிக்கிரமாக ராவணன் சொல்றான், த்விதா விபஜ்யேயம் என்ன ரெண்டா பொழந்தா கூட நான் அமேயம் நான் யாரையும் சேவிக்க மாட்டேன், யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், ஏன்னா என் சுவாவம் இது என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு சில பேர் சொல்றாரு. நானே என்னால பண்ண முடியாது, அதெல்லாம் சுபாவம். சுபாவம் என்னது, அசாதாரண பாவகா, தனக்கே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான தன்மை, விலட்சணமான ஒரு தன்மை. பிராச்சீன வாசனா நிமித்தக தத்தத் ருச்சி விசேஷா, அதான் பிராச்சீன பழைய வாசனைகள் தான் அது காரணம். நம்மளே உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சோம்னா நமக்கு பதில் இல்லை. நாம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு உட்காந்து நிலாம யோசிச்சு பார்த்தா, ஏன் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அதை பண்ணல, அவன் ஏன் அதை பண்றா, ஏன் இதை பண்ணல, இப்படிலாம் யோசிச்சோம்னா நமக்கு எங்கேயோ ஒரு ருச்சி அது ஏற்பட்டிருக்கு. அந்த ருச்சிக்கு சில காரணங்கள் இருக்கு, அது காரணங்கள் தான் வாசனைகள். வாசனைகள் போன ஜென்மத்துல விட்ட குற தத்த குறன்றா அது மாதிரி. எத்தனை ருச்சிகி தத்த ஸ்ரத்தா ஜாயத்தே, எங்க ருச்சி இருக்கோ அங்க ஸ்ரத்த. நம்ம பசங்களை எடுத்துட்டோம்னா பாடத்துல இருக்க பாடங்களை படிக்க சொல்லிச்சு அதுக்கு ஸ்ரத்த இல்லை, ஆனா நான் கலர் அடிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று எடுத்து ஆரம்பிச்சதுன்னா அவங்க உட்காந்து ஸ்ரத்தையா உட்காந்து வேண்டியிருக்கோம். ஏன்னா எங்க அதெல்லாம் ருச்சி இருக்கு. இன்டர்நெட்ல தேடுறேன் எண்டா தேடுறேன் அப்படின்னா எத்தையோ தேடி இருக்கான் உட்காந்து அதுல ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பாட சம்பந்தமா தேடக்கூடாதானா, ருச்சி இல்லை. அப்ப இந்த ஸ்ரத்த லேக்கிங்கா இருக்கு, அதுல ஸ்ரத்த ஜாஸ்தியா இருக்கு. ஸ்ரத்தானா என்ன, இப்போ அந்த ஸ்ரத்தான்ற வேர்டுக்கு ஃபெய்த்துன்னு மட்டும் பதில் இது டிரான்ஸ்லேட் பண்றா, ஸ்ரத்தைக்கு ரொம்ப டிஃபிகல்ட் டிரான்ஸ்லேட். அது பாஷ்யகர் அழகா சொல்றார், ஸ்வ அதிமதம் சாதயதி ஏதத்து இது விஸ்வாச பூர்விகா சாதனே ஸ்வரா. சாதனே அப்படின்னா வழி அல்லது அந்த மீன்ஸ் உபாயம், ஸ்வரானா அதுல ஒரு ஈடுபாடு, அதிசயமான ஈடுபாடு, வேகமா பிரவர்த்திக்கிறது. கோவில நின்று இருக்கோம் அத்திவாத சேவிக்க இல்ல ஏதாவது நின்று இருக்கோம் வச்சுக்கோ, திடீர்னு ஒரு லைனை திறக்கிறான், இதுல போனா சீக்கிரம் சேவிக்கலாம்னு சொன்னா எல்லாம் கிடுகிடுன்னு ஓடுறான். ஏன்னா இந்த வழியில போனா சீக்கிரமா சேவிக்கலாம்னு அப்ப மனசுல இதுல அந்த விசுவாசத்துல இதுல போனா சேவிக்கணும்னு ஓடுறான் பாருங்க, அதான் ஸ்ரத்த, அதான் ஸ்வரா. அது ஸ்வ அபிமதம் சாதயதி ஏதது, எனக்கு எது விருப்பமோ நான் எதை அடைய விரும்புகிறேனோ அதை இது சாதித்து கொடுக்கும் அப்படின்னு அந்த சாதனத்துல ஒரு துவரா. அதான் ஸ்ரத்த வேணும், ஸ்ரத்த வேணும்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு குழந்தை சேர்றதுன்னு சொன்னா ஸ்ரத்தையா போகணும்னு என்ன சொன்னா அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகணும், அதுக்கு தேவையான சாமகிரிலாம் கொண்டு போகணும், பாதி பசங்க பேனா கொண்டாது, பென்சில் கொண்டாது, நோட் இருக்காது, ஏன்னா ஏதோ அம்மா அமைச்சா வந்து உட்காந்துருக்கும். அப்ப அந்த வாத்தியர் தான் சங்கடம், இந்த குழந்தைய வெய்யறதா வேணாமா கேட்டா இதை ஏதோ ஆத்தில் திட்டி அமைச்சிருக்கா, இது வந்து உட்காந்துருக்கு, இதை திட்டி என்ன பிரயோஜனம் சொல்லணும். அப்ப அதுக்கு ஸ்ரத்தையே இல்லைங்க. நம்ம சொல்ற புத்தகம் கொண்டு வா காதுல வாங்கிக்கிறது இல்ல, நோட்டை கொண்டு வா காதுல வாங்கிக்கிறது இல்ல, ஏன் அப்படின்னா ஸ்ரத்த இல்ல. ஏன்னா அவர்களை முதல்ல இதை நம்ம நல்லது பண்ண போறது அப்படின்னு ஒரு விசுவாசம் இல்ல, அப்ப இது நல்லது சீக்கிரமா கண்டிப்பா பண்ணணும்னு உடனே நம்ம வேகமா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற ஒரு இதுவும் அவளுக்கு இல்ல. வாசனா ருச்சிஹீச்ச ஸ்ரத்தாச்ச ஆத்ம தர்மாக குணசம்சர்கஜாக. இப்ப இந்த வாசனை ருச்சி ஸ்ரத்தாலாம் இருக்கே அதெல்லாம் முக்கியமா போட்டுனா இதெல்லாம் ஆத்ம குணங்கள், அது குணசம்சர்கஜாக, குணங்கள்னால் தோன்றுபவைகள். குணங்களிலிருந்து ஒரு இது ஏற்பட்டு வச்சுக்கோங்க, அவைகளாம் நிக்க போறதில்லை. குணங்களோட ஒரு சேர்க்கை இருக்கிறதுனால இவைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தர்மங்கள்னு சொல்லுங்க. தேஷாம் ஆத்ம தர்மானம், அந்த ஆத்ம தர்மங்களுக்கு வாசனாதீனா ஜனகாக தேகேந்திரிய அந்தக்கரண விஷயகதா தர்மாக. இவைகள் தோன்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த வாசனாதிகள்லாம் இருக்கு அதுக்கு என்ன காரணங்கள்னு கேட்டா தேகேந்திரிய அந்தக்கரண விஷயகதாக தர்மாக. தேகம் இந்திரியம் அந்தக்கரண மனசு இவைகளுக்கு இவைகள்லாம் விஷயமோ சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கோ அவைகளோடு ஏற்படக்கூடிய சேர்க்கையினால தோன்றக்கூடிய தர்மங்கள் அட்ரிபியூட்ஸ். காரியக நிரூபணியாக சத்வாதியோ குணாக. இந்த சத்வாதி குணங்களை முன்னாடி பார்த்தோம், நம்மளால அப்படி கோடிட்டு காட்ட முடியாது, இதுதான் சாத்விகம் ராஜசம். அப்ப அவைகளால ஏற்படக்கூடிய ஒரு இம்பாக்ட் இருக்கணும், அந்த இம்பாக்டை வச்சுட்டு அப்ப சத்துவம் ஓங்கி இருக்கு, இப்ப ரஜோகுணம் ஓங்கி இருக்கு, தூங்கி வாங்கிட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு. எப்படி சொல்றேன்னு அவன் தூங்கி வாங்கிட்டு இருக்கான், அதை வச்சு சொல்ல முடியும். அதான் காரியக நிரூபணியாக. வெறும ஒருத்தர் அளவட்டா உட்காந்துக்கிட்டு என்ன குணம்னு சொல்ல முடியாது நல்லால. சத்வாதி குணயுக்த தேகா அனுபவஜா இத்தியர்த்தா. அதான் அந்த குணங்களோட கூடிய தேகத்தினால ஏற்படக்கூடிய அனுபவத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் என்னது இந்த வாசனா ருச்சி ஸ்ரத்தா இவைகள்லாம் அப்படின்னு சொன்னார். ததச்ச இயம் ஸ்ரத்தா சாத்விகி ராஜசி தாமசி ஜெயித்துவிதா. அதனால இந்த ஸ்ரத்தையானது சாத்விகி ராஜசி தாமசின்னு வேறுபடுறது. ஏன்னா அவைகளுக்கு மூலம் என்ன, அந்த குணங்களால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் அவைகள் தான் இதுக்கு காரணமா இருக்கு, சுபாவம் இத்தியாதிகள்லாம். தாம் இமாம் ஸ்ரத்தாம் சுடும், அப்படிப்பட்ட ஸ்ரத்தையை கேள்வி. சா ஸ்ரத்தா எத் சுபாவா தம் சுவாவம் சுணு இது அர்த்தம். அந்த ஸ்ரத்தா எந்த சுபாவத்தை உடையதோ அந்த சுபாவத்தை கேளுன்னு சொல்றது. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோயம் புருஷோ ஏ யோ இருக்கணும், ஏ இல்ல யோ எத் ஸ்ரத்த சயேவ சஹா. சத்வானுரூபா சர்வஸ்ய, சத்வம்ன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. சத்வம்னா இப்ப கான்டெக்ட்ல குணம் தான் அர்த்தம், ஆனா இந்த இடத்துல சத்வம்ன்றது அந்தக்கரண மைண்ட சொல்றது. சத்வம்னா இருத்தல், அதுக்கு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல சத்வம்னா அந்தக்கரணம். சத்வ அனுரூபா சர்வச ஸ்ரத்தா, ஒருத்தருடைய ஸ்ரத்தையானது அந்த மனசு என்ன நிலையில் இருக்கோ அந்த நிலையை அனுசரிச்சு இருக்கும் ஸ்ரத்தையானது. ஸ்ரத்தாமயோயம் புருஷோ, இந்த புருஷன் இருக்கானே அப்படிப்பட்ட ஸ்ரத்தமயமானவன். யோ எச் ஸ்ரத்தா தயவதா, அவனுக்கு என்ன ஸ்ரத்தா அவனுக்கு இருக்கோ அவன் அவ்வாறே ஆகுகிறான் அர்த்தம். அவள்தான் ஸ்ரத்தையா தேயம்னு ஸ்ரத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எப்படிப்பட்ட ஸ்ரத்த இருக்கோ அப்படிதான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்றது. சத்வம்னா என்னது, அந்தக்கரணம். அந்தக்கரணம்னா மனசுன்னு வச்சுக்கலாம். சர்வசிய புருஷஸ்ய அந்தக்கரணானுரூபா ஸ்ரத்தா பக்தி. எல்லா ஜீவாத்மக்களுக்கும் அந்த மனசை அனுசரிச்சுதான் ஸ்ரத்தையானது இருக்கு. அந்தக்கரணம் யாதுச குணயுக்தம், மனசுக்கும் குணங்களோட கூடி இருக்கக்கூடிய தன்மை உண்டு, சரீரத்துக்கும் உண்டு. யாதிசையா அந்தக்கரணம் யாதிச குணயுக்தம், மனசானது எந்த குணத்தோட கூடியிருக்கோ தன் விஷயா ஸ்ரத்தா ஜாயத்து இத்தியர்த்தக. அதுக்கு காரணமா அல்லது காரியமா இருக்கக்கூடிய ஸ்ரத்தையானது தோன்றுகிறது. சத்வசப்தா பூர்வோக்தானாம் தேகேந்திரியாதீனாம் பிரதர்ஷனார்த்தக. சத்வம்னு சொன்னா வெறும் மனசு மாத்திரம் கிடையாது, சத்வம்னு சொன்னா விஷயம் எதை புரிஞ்சுக்கணும்னா தேகம் இந்திரியம் எல்லாத்தையும் அதோட சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தமா இருக்கும். ஸ்ரத்தாமயா அயம் புருஷா, ஸ்ரத்தாமயான்னு சொன்னா அதுல ஸ்ரத்தா பரிணாமா விகாரம். இந்த மயக்கின்ற ஒரு பிரத்தியம் அது, அந்த பிரத்தியத்தை சேர்த்தனம்னா பூர்த்தியா இருக்கிற அர்த்தமும் உண்டு. ஆனந்தமய அப்படின்னு சொன்னா ஆனந்தமே பூர்ணமாக இருக்க அப்படின்னு அர்த்தம். விஞ்ஞானமய அப்படின்னு சொன்னா ஞானமே பூர்த்தியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஸ்ரத்தா மயகன்னு ஸ்ரத்தா பரிணாம, அந்த ஸ்ரத்தையினுடைய அந்த ஸ்ரத்தாவினுடைய விகாரமா இவன் இருப்பான்னு அர்த்தம். அது ரிசல்ட் ஆஃப் ஸ்ரத்தான்னு அர்த்தம். யோயச் ஸ்ரத்தா எப் புருஷோ யாதிஷ்யா ஸ்ரத்தையா யுக்தா, எந்த புருஷன் எப்படிப்பட்ட ஸ்ரத்தையோடு கூடியவனோ சயேவ சக ச தாதிஷ ஸ்ரத்தா பரிணாம, அந்த ஸ்ரத்தையினுடைய ஒரு பரிணாமமாக அவன் இருப்பான். புண்ணிய கர்ம விஷயே ஸ்ரத்தா யுக்தா சேது, புண்ணிய கர்மத்தினுடைய விஷயத்துல ஸ்ரத்தையோடு கூடி நாங்கள் இருந்தால் புண்ணிய கர்ம பல சம்யுக்தா பகதி, அந்த புண்ணிய கர்மாவினால் ஏற்படக்கூடிய பலனோடு கூடியதாக இருப்பான். இது ஸ்ரத்தா பிரதான பல சம்யோக இது உத்தம் பகதி. அப்ப ஸ்ரத்தாதான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. எந்த ஸ்ரத்தையோடு கூடி இருக்கானோ அந்த ஸ்ரத்தையின் அந்த ஸ்ரத்தையினால் ஏற்படக்கூடிய பலன்களை அவன் அனுபவிக்கிறான். ததேவ விவரணவதி, அதே என்ன எக்ஸ்பிளைன் பண்றார், யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ அக்ஷாந்தி ராஜசாக தேதான் பூதகணாம்சான்யே யஜந்தே தாமசா ஜனாக. யஜந்தேன அந்த இடத்துல வர்ஷிப் பண்றது, சாத்விக சாத்விகமா இருக்கக்கூடியவா தேவர்களை தேவர்களுக்காக யஜனம் யாக யாகாதிகள் செய்கின்றார்கள். இப்ப இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது கிளியரா. யக்ஷ அக்ஷாந்தி ராஜசாக, யக்ஷ ரக்ஷசெல்லாம் இருக்கா, ஆனா அவ வேதமானது அவளை வந்து இது பண்ண சொல்லல. சாத்விகமா இருக்கவ அவளை பண்றா, ராஜதகுணம் இருக்கவ என்ன பண்ண கேட்டா யக்ஷ ரக்ஷ அவள்லாம் பண்றா. இவெல்லாம் சுத்தி சொல்றது இந்த மாதிரி கணங்கள்லாம் கிளாஸ் ஆஃப் ஆத்மா ஜீவாத்மா இருக்கான்னு சொல்றது. அப்புறம் பிரேதான் பூத கணாச்சு அந்நிய எஜந்தே தாமசா ஜனாக. பிரேதான்னு சொன்னா அந்த மரிச்சு போன இது பூத்த கணங்கள்னா அது ஒரு கிளாஸ் ஆஃப் டெமன்ஸ் அந்த மாதிரி இது. அவைகள்லாம் அவைகள்லாம் யாரு வழிபடுறன்னு கேட்டா தாமச ஜனங்கள். திடீர்னு பாக்குறாங்களோ ஸ்மசான பூமியில போய் ஏதோ பூஜை பண்றான், அதுக்கும் விசுவாசோட போறா சில பேர்லாம். அது அப்புறமும் தாமச குணம், ஏன் தாமச குணம்னு சொன்னா இந்த இடத்துல மந்தமா இருக்கிறத சொல்ல, மேலும் மேல அஞ்ஞானத்துல அவ தள்ளி விட்டுட்டோம், ஞானம் ஏற்படாதுன்ற காரணத்துக்காக சொல்லப்பட்டது. சத்வகுண பிரச்சுராக சாத்விக்யாக, சாத்விக்யா சத்தையா யுக்தாக தேவான் இயந்தே. சத்வகுண பிரச்சுராக, சத்வகுணம் மேலோங்கி இருக்கக்கூடியவர்கள் சாத்விகமான சத்தையோட கூட தேவர்களை எஜிக்கின்றனர். துக்க அசம்பின்ன உத்கிருஷ்ட சுகஹேது பூத தேவ யாக விஷயா ஸ்ரத்தா சாத்விகி இது உத்தம் பவதி. துக்க அசம்பின்ன டெக்னிக்கலா சம்ஸ்கிருதத்துல போட்டுக்கார், துக்கத்தோடு கூடாமல் உத்கிருஷ்ட சுகம், சுகம் வந்து பியூர் சுகமா இருக்கலாம், சுகம் மிக்ஸ்டு வித் துக்கம் இருக்கலாம், இல்ல அந்த ஸ்டேட் துக்கமா நிறைய துக்கமே இருக்கலாம். அதுல இப்படி நிறைய வெரைட்டி இருக்கு அதுலயே. அப்ப துக்க கலப்பே இல்லாத சுகம் சொல்லணும். அதான் சொன்னார் துக்க அசம்பின்ன உத்கிருஷ்ட சுக ஹேது பூத. துக்க கலப்பு இல்லாத உத்கிருஷ்டமான ஒரு சுகம், சுகத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய தேவயாக விஷயாக, அந்த தேவயாக விஷயா ஸ்ரத்தா, அந்த தேவயாகத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஸ்ரத்தா இருக்கே அதான் சாத்விகி. அதை அதை வந்து சத்வகுணம் ஓங்கி இருக்கிறவர்கிட்ட அது இருக்கும். ராஜசா ஜனாக யக்ஷ ரக்ஷாம்சி யஜந்தே, அந்நே தாமசாக ஜனாக பிரேதான் பூதகான யஜந்தே. துக்க சம்பின்ன அல்ப சுக ஜனனி ராஜசி ஸ்ரத்தா. ராஜச இவாளுக்கு எப்படி கேட்டா துக்க சம்பின்ன துக்கத்தோட கூடிய அர்த்தம், அல்ப சுக துக்கத்தோட கூடி இருக்கும், அல்ப சுகமா இருக்கக்கூடிய அல்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ரத்தை அவர்கிட்ட இருக்கும். துக்க பிராயாக, துக்க பிராய அத்தியல்ப சுக ஜனனி தாமசி இத்தியர்த்தா. தாமசத்துக்கு எடுத்துட்டோம்னா அது துக்கம்னு சொல்றதுக்கு ஒரு இதுவே இல்லை, துக்கம்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிடலாம். ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு கேட்டா பாத்திரத்துல நமக்கு இன்னைக்கு எடுத்துக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல போறோம். ரெண்டு ஸ்பூன் போட வேண்டிய இடத்துல கால் ஸ்பூன் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது இல்லைன்னு அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம், கால் ஸ்பூனுக்கு சொல்ல அவசியமே இல்லையா. அது மாதிரி தாமச குணங்களுக்கு சுத்தமா இல்லைன்னு சொல்லிடலாம், ஆல்மோஸ்ட் பெயின் தான். ஏவம் சாஸ்திரியேஷு ஏவ யாகாதிஷு ஸ்ரத்தாயுக்தேஷு குணத பல விசேஷா. இப்படி சாஸ்திரத்தினால் விதிக்கப்பட்ட யாகாதிகள் செய்வதனாலேயே அப்படிப்பட்ட ஸ்ரத்தா ஸ்ரத்தாவோட கூடியவர்களிடத்துல பல அந்த யாகங்கள்னால தான் பல பலமானது உண்டு. அசாஸ்திரியேஷு தான தபோ யாக பிரபதிஷு, அசாஸ்திரியேஷுன்னு சாஸ்திரம் விதிக்காத தான தபஸ் எல்லாம் சொல்லப்பட என்னென்ன பேதங்கள் உண்டு. தானம் தபஸ் யாகம் எல்லாத்துக்கும் ஆகாரத்தோட கூட எல்லாத்துக்கும் 12 ஸ்லோகத்துல மேல சத்வம்னா எப்படி இருக்கும், ரஜஸ்னா இருக்கும் சொல்லப்படுறது. பிரபிருதிஷு மத அனுஷாசன விபரீதத்திலேன, மது அனுஷாசனம் என்னுடைய கட்டளைக்கு நேர்மாறாக விபரீதமா இருக்கிறதுனால நான் கஷ்டத்தை சுக லவக அல்ல சுகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அனர்த்த ஏவ இது ஹிருதி நிஹிதம் வியஞ்சயன்னு ஆக இங்கேதான் சம்பந்தத்தை ஏற்படுத்துறது இருக்கும். இந்த 3 ஸ்லோகங்கள்னால சாஸ்திரத்துக்கு இதுவா இருக்கக்கூடிய யாகங்கியம் மன்னிச்சு என்ன ஸ்ரத்தையோட கூடிய ஸ்ரத்தையோட கூட ஜனங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே லிங்க் பண்றாரு. இப்போ அப்ப எனக்கு விருப்பமில்லாத காரியங்கள்ல பண்ணா அது அனர்த்தம் தான் சொல்ல போற. அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்பியந்தே ஏத்த போஜனாக தம்பாஹங்கா சம்யுக்தாக காமராக பலாங்கிதாக கஷ்டயந்த சரீரஸ்தம் பூதகிராம சேதசக மாம்சை மாந்த சரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயா. ஆசுர நிச்சயம்னு சொன்னா அவள அசுர தன்மையோடு கூடியவர்கள் யாருன்னு கேட்டா ஏ ஜனாக தபா தப்பியந்தே அசாஸ்திர விகிதம் கோரம் தபா தப்பியந்தே. எந்த ஜனங்கள்லாம் சாஸ்திரத்துல விதிக்கப்படாத கோரமான தபஸ் இத்தியாதிகளை பண்றாலோ, மேலும் தம்பா அகங்கார சம்யுக்தாக, தம்பம்னா அந்த ஆடம்பரம் அந்த மாதிரி விஷயங்கள், அகங்காரம்னா ஒரு ஒரு இது அகங்காரத்தோட கூடி கூடி பண்றாலோ, அப்புறம் காமராக பலாந்திதாக ஆசை என்ன, பேஷன் என்ன, பலம் என்ன, இதெல்லாம் போன இதுலயே பார்த்தோம். ஆசிர தந்தையில வந்து எல்லாமே 16வதுல வந்தது. அதோட கூடியவர்கள் அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூத கிராம விஷயத்ததா, இந்த உடம்பையே போட்டு அப்படி ஒரு இது பண்ற, இந்த உடம்பையே பாடாபடுத்துறா. தபஸ் இருக்குன்னா தபஸ் கேட்டா காயக்லேஷம் தான் தபஸ். தபா அப்படின்னாலே காயக்லேஷம், உடம்ப வந்து வாட்டுறதுதான் தபஸ். அப்ப உடம்ப வாட்டச்சே இன்னும் கோரமா சாஸ்திரம் விகிதமா இல்லாத பண்ணச்சே என்னதுன்னா அந்த உடம்புக்கே அது பெரிய இதுல போய் முடியறது, அது ஒண்ணு. அப்புறம் மாம்சைவாந்த சரீரத்தன்னா அந்த ஜீவாத்மாவையும் போட்டு பாடப்படுத்துற ஆத்மாக்கும் ஒரு இது உண்டாருது. ஏன்னா இன்னும் அது ஞானத்தோட பாதையில போகாம விலகி போயிட்டே இருக்கு. அப்ப சரீரத்துக்கும் அவளால கேடு, இந்த ஆத்மாக்கும் அவளால கேடு. அவளால யாருன்னு கேட்டா ஆசுர நிச்சயான் அசுர பிரகிருதிகள்னு சொல்றது. அசாஸ்திர விகிதம் அதிகோரம் அபி தபோ ஏ ஜனாக தப்பியந்தே. சாஸ்திரம் விதிக்காத கோரமான தபஸை எவர்கள் செய்கின்றனரோ பிரதர்ஷனார்த்தம் இதன போட்டு, பிரதர்ஷனார்த்தம்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லிருக்காரு. அசாஸ்திர விகிதம் பஹ்வாயாசம் யாகாதிகம் ஏ குருவதே, தபஸ் மாத்திரம் இல்ல பஹ்வாயாசம். பஹ்வாயாசம்னா நிறைய திரவியத்தை செலவு பண்ணி நிறைய டைம் நிறைய எஃபர்ட் எல்லாம் போட்டு சாஸ்திரம் விதிக்காத யாகாதிகளை யார் எவர் செய்கின்றனோ தே தம்பாஹங்கார சம்யுக்தாக, அவர்கள் அந்த தம்பை அகங்காரம் இதோடு கூடியவர்கள். காமராக பலாங்கிதாக தாமராக வித்தியாசத்தில் கூடியவர்கள். ஷரீரத்தம் பிருத்திவியாதி பூத சமூகம், சரீரத்தம் என்னது இந்த பிருத்திவி பஞ்சபூதங்கள் இருக்கணும். கஷ்டயந்த மத அம்சபூதம் ஜீவம்ச அந்த ஷரீரம் அந்த ஷரீரஸ்தம் கஷ்டயந்தோ ஏ தப்பியந்தே, இதைகளையும் போட்டு மாற்ற டார்ச்சர் பண்றாலாம். ஸோ பிரகிருத்தியையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, பிளஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா யாரு பிரமாவோட அம்சம், அவனையும் போட்டு பாடப்படுத்துற. ஏ தப்பியந்தே, எவர்கள் தப்பிக்கின்றனரோ யாகாதிகம் ச குருபதே தான் ஆசுர நிச்சயான் வித்தி, அவர்களை ஆசுர பிரகிருதிகள் அது அசுர பிரகிருதிகள்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். அசுரானாம் நிச்சய ஆசுரோ நிச்சய, அதான் அசுர கூட்டங்கள். அசுராகி மத ஆஜ்யா விபரீத காரணா, அசுரர்கள்ல யார் அப்படின்னு கேட்டா மத ஆஜ்யா விபரீத காரணா, என்னுடைய ஆஜ்ஞைக்கு நேர்மாறாக செய்பவர்கள் அர்த்தம். இதுல ரொம்ப வாஸ்டம்னா நாம தான் அந்த லிஸ்ட்ல இருக்கோம்னு தோன்றது, வேற யாரும் எங்கேயோ பார்க்க வரா வெளில எங்க இருக்காரான்னு நாம தான் இருக்கோம்னு தோன்றது. நமக்கு தெரியலன்னு நம்ம எஸ்கேப் ஆலாம், ஆனா இக்னரன்ஸ் இஸ் நாட் எக்ஸ்கியூஸ் சொல்ற லாட் ஃபாலோ பண்ணதுக்கு. மத ஆஜ்யா விபரீத காரியத்தை பார்த்து தேஷாம் சுகலவ சம்பந்தோ நடிக்கதே, என்னுடைய ஆஜ்யாக்கு விபரீதமா நடக்கிறதுனால அவளுக்கு நிச்சயமா லவலேஷம்னு கொஞ்சம் கூட சுகமானது கிடைக்காது. அப்படி அனர்த்த பிராத்தே பதந்தி இது பூர்வமே உத்தம். அப்படி என்ன பண்றா வேஸ்ட்லெஸ் மீனிங்லெஸ் இதுல போய் விழுந்துடுறான்னு தெரியறது. பதந்தி பிராத்தம்னா அதுல நரகம், அனர்த்த பிராத்தம்னா நரகம். பதந்தி நரகே சூச்சவனு முன்னாடி சொல்லிட்டார் அங்க ரிமைண்ட் மேடர் இடத்துல. இதெல்லாம் சுத்தமில்லாத நரக்கத்துல போய் வேறா. அத பிரகிருதம் ஏவ சாஸ்திரியேஷு யஜ்ஞாதிஷு குணத்தோ விசேஷம் பிரபஞ்சயதி, இப்போ சாஸ்திரியமா இருக்கக்கூடிய அந்த யஜ்ஞாதிகள்ல அந்த விசேஷத்தை சொல்ற. தத்ராபி ஆகார மூலத்வாது சத்வாதி விருத்தேகே, அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய இந்த குணங்களுக்கு மூலமா இருக்கக்கூடிய ஆகாரம், இந்த குணங்கள் எப்படி டெவலப் ஆகுது கேட்டா ஆகாரத்தினாலதான். அதனால ஆகார திரைவித்யம் பிரதமம் உச்சது, அதனால அதுக்கு பேஸ்டா இருக்கக்கூடிய மூன்று விதமான ஆகாரங்களை சொல்ற. நம்ம என்ன சாப்பிடறோம் நமக்கு தெரிய போகுது பாருங்க, அதுல என்ன சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. அன்னமயம் ஹி சௌமிய மனஹா, உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்னமயம்னா அன்னத்தினுடைய விகாரம், இந்த இது இருக்கே மைண்ட் இருக்கே மனசானது அந்த என்ன சாப்பிட்றோமோ அதுதான் மனசு பிரதிபலிக்கின்றது. ஆஹார சுத்தவும் சர்வசுத்தி, சுத்தமான ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா அந்த கரணமானது சுத்தமாகுது அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. ஆஹாரஸ்தபி சர்வசிய த்ரிவிதோ பவதி பிரியா யஜ்ஞஸ்தபஸ்ததாதானம் தேஷாம் பேதமிமம் சொல்லும். ஆகாரத்தினுடைய மூன்று வித தன்மையை சொல்லிட்டு அதே மாதிரியே யஜ்ஞ தபஹ தானம் இந்த மூணுத்தினுடைய வேதங்களை சொல்லப்படுறது. ஆகாரி சர்வசிய பிராணி ஜாத்திய, எல்லா விதமான பிராணி கூட்டங்களுடைய ஆகாரம் இருக்கே அது சத்வாதி குணத்திரைய அன்பையன திரிவிதா பிரியோ பவதி. இந்த சத்வாதி குணங்களோட கூடி இருக்கிறதுனால மூன்று விதமா இருந்திருக்கு. ததா ஏவ யஜ்ஞ அப்படி திரிவிதா, அதனாலேயே அல்லது அப்படியே யஜ்ஞம் மூன்று விதம். ததா தபோ தானம் ச, தபசும் மூன்று விதம், தானமும் மூன்று விதம். தேஷாம் பேதம் இமம் சுணு, அவைகளுடைய பேதத்தை இப்போது கேள். தேஷாம் ஆஹார யஜ்ய தபோதானாம் சத்வாதி குணபேதேன இமம் உச்சியமான பேதம் சுணு. அப்போ அந்த சத்வாதி குணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனாலேயே இந்த ஆஹார யஜ்ய தபோதானங்கள்லாம் வேறுபடுறது. அவற்றை கேள் முதல்ல ஆகாரத்தை எடுத்திருந்த ஆயு சத்வ பலாரோக்கிய சுகப்பிரீதி விவர்தனாக ரசியாக சிக்தாக ஸ்திராக ஹிருத்தியாக ஆஹாராக சாத்விக பிரியாக. சத்வகுணம் ஓங்கி இருக்கிறவளுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டா முதல்ல கீழ் பின் பார்த்தலாம். ரஷ்யாக ரசத்தோடு கூடியது டேஸ்ட் இருக்கணும். ஸ்னிக்தாக அப்படின்னா அந்த உணவு வந்து கொஞ்சம் ஆயிலியா இருக்கணும். பேசிக்கலி உண்டா உண்டது வேணும், உடையக்கூடாது, உண்டு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி கூடியது ஸ்னிக்தா. ஸ்திராகனா நன்னா ஒரு மாதிரி நல்லா ஸ்திரமாக இருக்கக்கூடியவைகள். ஹிருத்தியாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பார்த்தாலே மனோகரமாக இருக்கணும். அவைகள்லாம் எதுக்காக இருக்குன்னு கேட்டால் ஆயுஷு சத்வ பல ஆரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாக, எத்தனை விஷயங்கள் இவைகள்லாம் அதிகரிக்கும். ஆயுஷு சத்வம்னா அதில் அந்த மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் வச்சுக்கலாம், பலம் ஆரோக்கியம், அப்புறம் சுகம் சந்தோஷம் பிரீத்தின அன்பு, இவைகளை இது அதிகமாக்கும். சத்வகுணோபேதஸ்ய சத்வமையா ஆகாராக பிரியா பவந்தி. அப்ப சத்வகுணம் ஓங்கி இருக்கிறவர்களுக்கு சத்வமையாவா இருக்கக்கூடிய ஆகாரம் தான் பிடிக்கும். சத்வமையாச்ச ஆகாராக ஆயு விவர்தனாக புனரப்பி சத்வச விவர்தனாக. அப்ப சத்வமயத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஆகாரமானது ஆயுதையும் அதிகரிக்கும், மறுபடியும் அது சத்வகுணத்தையும் அது அதிகமாக்கும். இன்டர்ன் சத்வம் அந்தக்கரணம், யூ பிகம் வாட் யூ ஈட் இங்கிலீஷ்னு சொல்ற சேயிங் இருக்கு. சத்வம் அந்தக்கரணம், சத்வம் என்னது அந்தக்கரணம் மனசு. அந்தக்கரண காரியம் ஞானம் மிக சத்வசப்தியான உச்சது. அப்ப அந்தக்கரணத்துக்கு காரியமா இருக்கக்கூடிய ஞானத்தை அது குறிப்பிடுது. சத்வ சத்வம்னா இல்லப்போ ஞானம், ஞானத்தை விவரிக்கும். ஏன்னா சத்வா சஞ்சாயத்தை ஞானம் எங்கே சொல்லிட்டு சத்வகுணம் ஓங்கியிருந்தது ஞானமானது அதிகரிக்கும். அதனால இந்த சத்வம் தான் கேட்டா அதுக்கு காரியமா இருக்கக்கூடிய ஞானத்தை அது குறிப்பிடுகிறது. இது சத்வசிய ஞான விருத்தி ஏது வச்சனாது, சத்வகுணத்தினுடைய ஞான விருத்திக்கு அது காரணமா இருக்குன்னு சொன்னியாச்சு. ஆகாரக அப்படி சத்வமையோ ஞான விருத்தி ஏதுரு, ஆகாரமும் கூட சத்வமயமா இருக்கக்கூடிய ஞானத்துக்கு ஒரு அதனுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. ததா பலாரோக்கியோ அப்படி விவர்தனாக சுக பிரீத்தியோ அப்படி விவர்தனாக, பலம் ஆரோக்கியம் சுகம் பிரீத்தி இவைகளுக்கும் அது அதிகப்படுத்துறது. பரிணாம காலே ஸ்வயமேவ சுகஸ்தி விவர்தனாக, பரிணாம காலம் சொன்னா பார்க்கலாம் நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டா வச்சுக்கோ அந்த உடம்புக்கு எந்த பாதிப்பு ஏற்படாம இருக்கு. இல்லை வயசுக்குள்ள போய் கடா கூடான்னு ஏகப்பட்ட தேவையில்லாத சாப்பிட்டோம் வச்சுக்கோங்கோ இல்லையா நமக்கு ஃபீல் ஆறுது ஏப்பமா வந்துட்டு இல்லடி, அதெல்லாம் இல்லாம இருக்கு. ஆகாரம் உள்ள போச்சா அது டைஜஸ்ட் ஆகிறதே நமக்கு தெரியல, அந்த மாதிரி ஃப்ளோ ஸ்மூத்தா இருக்கு. அதான் சொல்றாரு பரிணாம காலையும் போட்டுட்டார். அது டைஜஸ்ட் ஆகிற சமயத்துல ஸ்வயமேவ சுகஸ்தி விவர்தனாக, ஒழுங்கா உட்கார உடம்பு உட்கார முடியுது, எழுந்துக்க முடியுது, போக முடியுது, அந்த மாதிரி இருக்கும். ததா பிரீத்தி ஹேது பூத்த கர்மாரம்பாரின் பிரீத்தி வர்த்தனாக, ஹாப்பினஸே பார்த்தா வச்சுக்கோங்க இன்டர்னல் தான் ஃபர்ஸ்ட். ஒருத்தர் வெளியில ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்றாருன்னா நிச்சயமா உள்ளுக்குள்ள ஹாப்பியா இருக்க முடியும், இருந்தாலும் முடியும். அது உள்ளுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கவே முடியாது. அது ஃபர்ஸ்ட் என்ன ஆகாரம் தான், அப்ப சத்துவம் ஆகாரத்தை சுத்தமா சாப்பிடணும்னா பாடியில ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் நமக்கு அனுகூலமா இருக்கும், பிரதிகூலமா இருக்காது. அதனாலேயே ஒரு ஹாப்பினஸ் உண்டாருது, சரீரம் லைட்டா இருக்கு, சொந்த பேச்சை கேட்கறது, அப்படியே நிறைய பேருக்கு என்ன இருக்குது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது. அதுக்கெல்லாம் வர்தனம் பண்ணக்கூடிய காரணமா இருக்கு. ரசியாக மதுரத குபேதாக, முதல்ல ஸ்வீட்டா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்காது, அப்படி அத்தனை ஸ்வீட் இல்ல, ஒரு டெலிஷியஸ் இருக்கணும் அந்த சாப்பாட்டுல. ஸ்னிக்தாகனது ஸ்னேகயுக்தாக, அதான் அந்த ஆயிலியே கொஞ்சம் இருக்கணும், ஸ்டஃப். ஸ்திராகன ஸ்திர பரிணாமாக, ஸ்திர பரிணாமான்னு சொன்னா ஸ்டெடியா சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயங்கள். ஹிருத்தியாகன ரமணீய வேஷாக, பாக்குறதுக்கு அப்படியே அந்த கேசரி எல்லாம் பண்ணா பார்த்தா தெரியுது பாருங்க மாதிரி ஒரு பார்த்தா எடுத்து சாப்பிடுறதா இருக்கணும். ஏவம் விதாக சத்தமய ஆஹாராக சாத்விகஸ்த புருஷச பிரியாக, இப்படிப்பட்ட ஆகாரங்கள்லாம் சாத்விகமா இருக்கக்கூடிய வாழ்க்கை பிடிக்கும். அடுத்து நமக்கு பிடிச்சதை போட்டிருக்கார், கட்டுவம்ல லவண அத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகின ஆஹாரா ராஜதேஷ்டாக துக்க சோகாமய பிரதாக. நல்ல காரத்தை போடு, நல்ல என்ன புளிப்பு, நல்லா புளிக்கணும், நல்ல உப்பு, நல்ல சூடு, இல்லாட்டி ஃப்ரிட்ஜிலேருந்து கொண்டு வா, அப்படியே தயிர் வந்து சில்லுன்னு சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இதெல்லாம் ராஜச குணங்கள். ரூக்ஷன்னா டீப் ஃப்ரை, அங்கங்க போடுறான் வணங்க, இந்த ஃப்ரை அந்த ஃப்ரைன்னு போடுறான், எல்லாம் அப்படி ஃப்ரை பண்ண, எந்த காயாக நல்லா ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் கேட்டா ராஜசே இஷ்டா. இல்ல என்ன கொடுக்கும், துக்க சோக ஆமய பிரதாக, துக்கத்தை கொடுக்கும், சோகத்தை கொடுக்கும், வியாதிகளை கொடுக்கும். கடுரசாக அம்பரசாக லவணோத்கட்டாக, இதெல்லாம் ருச்சிகள், நல்ல காரமா இருக்கிறது, இல்ல கசப்பா இருக்கிறது, இல்ல வந்து ஒரு மாதிரி உப்பு அதிகமா இருக்கிறது, அப்படிப்பட்டவைகள்லாம். அத்யுஷ்ணாக, அத்யுஷ்ணாகனா ரொம்ப ஹாட்டு, அந்த சிலதெல்லாம் போடுறவங்க வாயில போட்டு நெருப்பு எவ்வளவு போட்டு காட்டுறோம் நிறைய ஆகாரங்கள்லாம், அந்த ஆகாரம் சாப்பிட்டா என்ன ஆகும். அதி தீக்ஷ்ணாக ரொம்ப ரூக்ஷாகனா, விதாகினக, விதாகினகனா அந்த இந்த டேஸ்ட் எல்லாம் போய் ஆல்மோஸ்ட் அந்த அப்படியே அந்த கருகாது அந்த மாதிரி இருக்கிறது. சே இது கட் வந்த லவணாத்யுஷ்ண தீக்ஷ ருக்ஷா ருக்ஷ விதாகினகன் கொண்டார். அதிசைத்திய அதி தீக்ஷ்ணாதினா துர் உபயோகாக, அதிசைத்திய ரொம்ப கோல்டா இருக்கிறது. நிறைய பேர் இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர்ல இருந்து சாப்பிட முடியல, வாட்டர் கூட அவ்வளோ சின்ன சாப்பிட்டா உடம்பு நல்லது. அதான் அதிசைத்தியம், அதி தைக்ஷம்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது, ரொம்ப இதுவா இருக்கிறது, பேர்னிங்கா இருக்கிறது, இதெல்லாம் துர் உபயோகாக தீக்ஷ்ணாக சோக சோஷகராக, அப்படியே உடம்பு ட்ரை ஆக்கிடுது. ரூக்ஷாகனது தாபகராக விதாகினக, அப்படியே பேர்னிங்கா இருக்குது. ஏவம் விதாக ஆகாராக ராஜசஸ்ய இஷ்டாக, இப்படிப்பட்ட ஆகாரங்கள்லாம் ராஜச குணங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. தேச ரஜோமயத்வாத்து துக்க சோகாமயத்வாத்து துக்க சோகாமய வர்தனாக ரஜோவர்தனாக சஜோ ரஜோகுணம் அதிகமா இருக்கிறதுனால துக்க சோக ஆமைய இவைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அல்டிமேட்டா பார்த்தா துக்க சோக ஆமையெல்லாம் ஜாஸ்தி ஆறுது இவைகளை சாப்பிட்றதுனால. அப்புறம் அடுத்து இதுக்கு மேல என்ன மோசமா இருக்கிறது, யாத்தயாமம் கதரசம் பூத்தி பரிசுத்தம் செய்யது உச்சிஷ்டமே சாமேத்தியம் போஜனம் தாமத பிரியம். சில பேர்லாம் பார்க்கலாம் சொசைட்டில பார்க்கச்சு அவ இருக்கக்கூட நிலை, அவளுடைய ஒரு தௌர்பாகியம் வச்சுக்கோ, அவ சாப்பிட்ற ஆகாரத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கோ, யாத்தயாமம் கடந்து போயிருக்கக்கூடியது, எங்கேயோ சாப்பாட்டை பாரோ பண்ணிட்டு வரா, நேற்று சாப்பாட நெக்ஸ்ட் டே சாப்பிட்றா, அந்த அந்த சாப்பாடுல என்ன இருக்கும், நாமளும் கொஞ்சம் அப்படிதான் ஆயிட்டு வரோம். என்னன்னா நம்ம கொஞ்சம் சர்ப்ரைஸ்கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு இருக்கோம், ஏதாவது காய் மீண்டி பேசினா உடனே ஃப்ரிட்ஜில் வை, அடுத்த அடுத்து தொட பண்ணு, பண்ணவே கூடாது. குழம்பா ஒரு வாரத்துக்கு பண்ணி வச்சுக்கிறது, காய் பண்ணக்கூடாது இதெல்லாம். ஏன்னா யாத்த யாமம் ஒரு ஒரு அன்னத்தை பண்ண வச்சுக்கணும் வைதிகமாக, 10 மணிக்கு தலிகை பண்ணா அப்படின்னா 1 மணிக்குள்ள சாப்பிடணும், 3 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் சுட சுட சுட சாப்பிடணும் ஆக்சுவலாக. அப்ப காத்தால பண்ணது ராத்திரி சாப்பிடாது, ஆக்சுவலா காத்தால பண்ணது ராத்திரி சாப்பிடாது. பழையதுக்கு மாத்திரம் இது உண்டு, பழையதுன்றது அளவு டெக்னிக்கலா, அந்த அண்ணன் மீந்து போச்சுன்னா ஜலத்தில் வச்சு சாப்பிடலாம் அது தனி. ஆனா அந்த கூட பண்ற சைட் டிஷ் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் லைஃப் வந்து நிச்சயமா உண்டு. அந்த காயெல்லாம் கூட அந்தந்த வேலைக்கு பண்ணி சாப்பிடணும், உடனே திருப்பி சாயங்காலம் தான் பண்றோம், திருப்பி அடுப்பு போட்டு வதக்கி என்ன ஆறுதும் கேட்டா வச்சுக்கோங்க. இது எவ்ரி திங் கோஸ்பெல் ஒன்றும் ஆகாது, ஏதாவது ஒரு டாக்ஸின் இருந்துருச்சுன்னு சொன்னா ஃபுட் பாய்சனிங் நமக்கே தெரியறதில்லை. எல்லாருக்கும் அதுதான் காரணமா இருக்கு. கத ரசம், ரசம் போனது பூத்தினா அசுத்தமா இருக்கிறது. பரிசுத்தம் இன்னும் மோசம், சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது அப்படியே ஒரு இதுல சாப்பிட்றா, சாப்பிட்டு அப்படியே மிச்சம் வைக்கிறது நம்மள தெரியல நமக்கு. அதாவது இந்த பாத்திரத்தை நமக்கு இன்னைக்கு அந்த காலத்துல என்னென்னலாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும், அப்படியே பாத்திரத்தை சாப்பிடக்கூடாது. அதை சர்வ் பண்ணி தனியா கீழே உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்ட வச்சு தூக்கி போட்டு போகணும். எல்லா பாத்திரத்துலயும் எல்லாம் உள்தட்டு எல்லாம் இப்படியே ஆயிடுச்சு. எல்லா ராத்திரியும் நார்மலா தனியா வெளியேன்னு சொல்லலை, எல்லாம் சேர்த்துதான். அவசர உலகமா இருக்கு. எத்தையோ போடு, சாப்பிடு, சாப்பிட்டு மிச்சத்தை வை, அப்படியே ஃப்ரிட்ஜில் அட ஓடு இருக்கோம் நம்ம. இதெல்லாம் என்னன்னு கேட்டா தாமச உச்சிஷ்டம், உச்சிஷ்டம்னா சாப்பிட்ட எச்சல். ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் வாங்கி சாப்பிடுறது அப்படியே. அமேத்தியம்னா எடுத்துக்க தகாத உணவுகள், இதெல்லாம் தாமச பிரியம். யாத்த யாமம்னா அது சிறகாலா வசித்தம், ரொம்ப காலம் வச்சிருக்கிறது. பண்ண நல்லா இருந்தது, போடுறதுக்கு மனசு இல்லை, அதனால வச்சிருக்கேன். கத ரசம் கெட்ட சுவாபாவிக ரசம், அதுக்கு என்ன சுவாபாவிக ரசம் உண்டோ அது போயிருக்கு. வேற மாதிரி ரசங்கள்லாம் மாறிட்டே இருக்கு, வேற மாதிரியாச்சு. இருந்தாலும் போடுறதுக்கு மனசு இல்லை. பூத்தின துர்கந்தோபேதம், இப்படி என்ன பண்ணலாம், அது கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் தூக்கி வேற ஏதாவது போட்டால் அட்ஜஸ்ட் ஆயிடுறது, அதுவா கணக்கு அது கிடையாது. பரிசுதம்னா அது காலாதிபத்திய ரசாந்தராபன்னம். பரிசுதம்னா காலம் ஆக ஆக வேற மாதிரி ரசாந்தரம், வேற சத்தை அது அடையிறது. உச்சிஷ்டம்னு போட்டுட்டா அதுக்கு ஒரு இது எக்ஸப்ஷன் போட்டுட்ட, குருவாதித்ய அந்யேஷம் புத்த சிஷ்டம். சில சில புத்த சிஷ்டம் சாப்பிடலாம். நம்மளுடைய ஆச்சாரியன் இருக்க, ஆச்சாரியன் சாப்பிட்டு கொடுத்த விஷயத்தை நம்ம சாப்பிடலாம். அப்பா அப்பா சாப்பிட்ட விஷயத்தை சாப்பிடலாம். பையன் அம்மா ஹஸ்பண்ட் வைஃப்ல உண்டு, அந்த மாதிரி அண்ணா சாப்பிட்டதா தம்பி, இப்பெல்லாம் சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் உண்டு. இது வந்து சாப்பிட்ட பாதியே இதெல்லாம் கேட்டா அவ சாப்பிட்டுக்கா எதே சாப்பிடலான்னு சாசம் சொல்றது. இன்னொன்னு பாகவதோத்தமாதான் இருந்தா அவளோட சிஸ்டம்ல என்ன கணக்குன்னா, இப்ப ஆத்துக்கு மனுஷா வந்துட்டா, ஆத்துக்கு வந்துட்டா காத்தல பெருமாளுக்கு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்தா அதெல்லாம் கணக்கு இருக்கு. பகல்ல வந்தா வந்தவாளுக்கு சாதம் பண்ணலாம் இருக்கு. இப்ப அவளுக்கு போட்டுட்டோம் வச்சுக்கோங்கோ, இப்ப போட்டுட்டு மிச்சம் வைக்கிறோம் இல்லையா, அதுவும் சேஷம்தான். பட் வந்தவா பாகவதாலா இருந்தா நாம அந்த சேஷத்தை சாப்பிடலாம்னு. இதுல அபிப்பிராயம் என்ன இருக்கு, சில பேர் என்ன சொல்றா அவ சாட்ட இலையிலும் சாப்பிடலாம்னு சொல்றா, அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லவே இல்லை. இது ஏன்னா நம்ம கலாபேதமும் இல்லை கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஆழ்வார் சொல்லச்சே போனகம் தருவரேல் இருக்கு, சேடம் சேடம் சேடம் தருவரேல் இருக்கு, சேடமும் சேஷம். அப்ப அவ சாட்ட மிச்சத்தை சாப்பிடலாம்னு சொன்னா அப்ப எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அவ சாட்ட மிச்சம்னா அவ எழுந்த இலையிலே சாப்பிடுறதா, இல்ல அவளுக்கு சர்வ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதா கேட்டா, நாம என்ன சொல்றோம் கேட்டா சர்வ் பண்ணது போக இருக்கக்கூடிய பாகம் இருக்கு இல்லையா, அதைதான் எடுத்துக்கிறதா வேணாமான் கணக்கு. ஏன்னா ஆத்துலயே கூட பாருங்க, நம்ம சில சமயங்கள்ல இப்போ பகிஷ்டையா இருக்கா, மூணு நாள் வெளில இருக்கா வச்சுக்கோ, எல்லாரும் சாப்பிட்டப்பதான் அவளுக்கு போடுறது வச்சுருக்கோம். இல்ல தீட்டு காலம் இருக்கு, இல்ல பொம்னாடி பிள்ளை பெற்றிருக்கா அப்படின்னு சொன்னா அவளை தனியா பண்ணி போட்டுடுவா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எல்லாம் சாப்பிட்டப்பறம் போடுறோம். ஏன்னா அவளுக்கு போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு அது இருக்கு. ஆனா பாகவதால் வந்தா இல்ல ஆத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது நிச்சயமா வந்து இது கிடையாது. அது வந்து எடுத்துக்க வேண்டியது, அது வந்து இந்த இது கிடையாது. இந்த இதுல கவர் ஆகாது, உச்சிஷ்டம் கவர் ஆகாது. எது உச்சிஷ்டம்னு சொன்னா இந்த தீட்டு தீட்டு விஷயங்கள்லாம் இருக்கச்சே ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணி மிச்சமே தான் உச்சிஷ்டம் அது. இல்லாட்டி பாகவதால் இல்ல யாரோ வந்துட்டு அவசரத்துக்கு பண்ணோம்னா கூட ஃப்ரெஷ்ஷா பண்ணி பெருமாள் பண்ணி சாப்பிடணும்னு இருக்கே தவிர அவ இலையில எடுத்து சாப்பிடணும்னு கண்டிப்பா கிடையாது. ஆனா அந்த இலையில எடுத்து சாப்பிட்றதுக்கும் சில எக்ஸப்ஷன் இருக்கு. யாரும் கேட்டா ஆச்சாரியன் சிஷ்யன் அப்பா பிள்ளை அதெல்லாம் உண்டு, அது தனி அங்க பாத்துக்கொண்டு. இங்க சொன்னதுன்னு கேட்டா, ஆனா குருவாதிபிகான்னு போட்டுண்டர், குரு முதலியவர்களால் அவர்களை காட்டிலும் வேறாக இருப்பவர்களுடைய புக்த சிஷ்டம். அதாவது நம்மளத்துல ஒரு தட்டுல சாப்பிடறது இது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அமேத்தியம் என்னது, அயக்ஞ அருகம், யஜ்யத்துக்கு உபயோகமாகாத அன்னம். அயக்ஞ சிஷ்டம் நித்தியர்த்தா, அதாட்டி என்ன அர்த்தம்னு கேட்டா யஜ்யத்திலிருந்து வராதது, இப்ப திருவாராதனம் பண்ணி வரக்கூடியது இருக்கணும், அது மாதிரி பெருமாள் பிரசாதமா இல்லாதது அந்த மாதிரி விஷயம் இல்ல. ஏவவிதம் தமோமயம் போஜனம் தாமத பிரியம் பகுதி, இப்படிப்பட்ட இதெல்லாம் தாமத பிரியமா இருந்திருக்கு. புஜ்ஜதே இது ஆகார ஏவ போஜனம், போஜனம் என்ன ஆக்சுவலா அந்த ஆகாரத்தை தான் போஜனம்னு பெயர். குணச்ச தமசோ வர்தனம், மறுபடியும் என்ன பண்றது, தமோ குணத்தையே அதிகமாக்கணும். அத்தக ஹிதைஷிபிஹி, ஹிதத்தை விரும்புபவர்களால் சத்வவிருத்தையே, சத்வகுணம் ஓங்கியிருக்க அல்லது ஞானம் ஓங்கியிருக்க வேண்டுமையானால் சாத்விக ஆகாரையில சேவியக, சாத்விக ஆகாரம் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அஞ்சு மணி ஆறு முடிச்சுல டைம் இருக்கா, ஆறு முடிச்சுட்டா அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தையும் நெக்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிடும். அப்பலா காட்சி பெரு யஜ்யம் விதி திருஷ்டோ யுஜதே எஷ்டவியம் ஏவேதி மனஹ சமாதாய சாத்விக. அடுத்து யாகம், யாகத்தை எப்படி பண்ணணும், இப்ப அபலா காட்சிபிகி யஜ்ய, பலத்தை எதிர்பார்க்காம எந்த யஜ்யமான செய்யப்பட்டதோ அது யார் பண்றா, அது சாத்விகன் பண்றான். அது விதி திட்டகன்னு சொன்னா சாஸ்திரம் சொல்லப்பட்டதா இருக்கணும். எஷ்டவியம் ஏண்டா பண்ற அப்படின்னு கேட்டா இது பண்ணணும்னு விதிச்சிருக்கு அதனால நான் பண்றேன் அப்படி மனசை ஒரு சமாதானப்படுத்திருந்து அல்லது ஒரு கன்விக்ஷனை ஏற்படுத்திருந்து பண்றதுதான் சாத்விகாருடைய வேலை. பல ஆகாங்கா ரகிதைகி புருஷைகி, ஒரு பலனை எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய புருஷர்களால் விதி திருஷ்டா சாஸ்திர திருஷ்டா, சாஸ்திரத்தினால் சொல்லப்பட்ட மந்திர திரவிய கிரியாதிபிகி யுக்தா, மந்திரம் இருக்கணும் திரவியம் இருக்கணும் அந்த யாகம் பண்ணச்சு அவைகளோடு கூடியது. எஷ்டவியம் ஏவ இது பகவதாராதனத்வேன ஸ்வயம் பிரயோஜனதையா எஷ்டவியம் இது, பகவானுக்கு ஆராதன ரூபமாக ஸ்வயம் பிரயோஜனம்னா பண்றதே பிரயோஜனம். போவான் போகின்றாரே ஆண்டார், அது மாதிரி என்னடா பிரயோஜனம், போறதே பிரயோஜனம், அந்த மாதிரி பண்றதே பிரயோஜனமாக எஷ்டவியம் இது மனக சமாதாய, மனசை திடப்படுத்திட்டு யக யஜ்யஹ யுஜ்யதே, எந்த யஜ்யமானது செய்யப்படுகிறதோ சாத்விகஹ, அப்படிப்பட்ட யாகமே சாத்விகமான யாகம். முன்னாடி சாத்விகமான அன்னம், ராஜசமான அன்னம், தாமசமான அன்னம் சொன்னார், இப்ப சாத்விகமான யாகம் எதுன்னு சொன்னார். அபிசந்தாயது பலம் தம்பாசரபி செய்வையது யுஜ்யதே பரத சிரேஷ்டா தம் யஜ்யம் இது ராஜசம், இதை ராஜச யஜ்யமாக அறிந்து கொள். எது அபிசந்தாயது பலம், இதை பண்ணா இந்த பலன் அப்படின்னு நினைச்சிருந்து, தம்பார்த்தம்னா ஒரு இதுக்காக நான் பண்றேன் பார் அப்படின்னு காட்டுறேன் அதுக்காக பண்றது, அப்புறம் இப்படிலாம் பண்ண என்னத்தும் கேட்டா அதுக்கு வந்து ராஜசம் பெயர். பலாபிசந்தி யுக்தி தம்பகர்போ யச பலஹச யஹ யஜ்ஞ யுஜ்யதே, ஒரு புகழுக்காகவோ பேருக்காகவோ எல்லாம் யார் பண்றாலோ தம் யஜ்யம் அந்த யஜ்ஞத்தை ராஜசம் வித்தி ராஜசமாக அறிந்து கொள். விதிஹீனம் அசிஷ்டாண்டம் மந்திரஹீனம் அதட்சிணம் ஸ்ரத்தா விரகிதம் யஜ்யம் தாமசம் பிரஜக்ஷதே, விதிஹீனம் சாஸ்திரமே சொல்லல இதுக்கு அத்தாரிட்டியே இல்லை, ஏண்டா பண்ணணும் அப்படின்னு கேட்டா எங்க குரு சொன்னார் என்ன சொல்லலாம், மிச்சபடி குருவுக்கு எங்கேருந்து கிடைச்சிங்கிட்ட யாருக்குமே தெரியல, அப்ப அதுக்கு பேசிஸே இல்லை அப்படிப்பட்டது. அசிஷ்டான்னு சொன்னா மறுபடியும் அதுதான் சாஸ்திரத்தினால சொல்லப்படாத உணவு, மந்திரம் இல்ல தட்சிண இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடியது, தானம் இல்ல ஸ்ரத்தை இல்ல, இப்பெல்லாம் பண்ணா அது பேர் தாமசம் பெயர். விதிஹீனம் பிராமணோக்த விதிஹீனம், பிராமணன் இல்ல வேதம், வேதம் சொல்லப்படாத அல்லது பிராமணர்களால் விதிக்கப்படாத சதாச்சார யுக்தைகி விதிவித்திகி பிராமணைகி யஜஸ்வ இது உக்திஹீனம் இத்தியர்த்தா, ஏன் இப்படி போட்டிருந்தார்னு கேட்டா சிரேஷ்டாலா இருக்கா பண்ற காரியங்களுக்கு சம்டைம்ஸ் நமக்கு பேசிஸ் கிடைக்காம போகலாம். ஆச்சாரம்னு வரைச்சு சிஷ்டாச்சாரம்னு ஒன்று இருக்கு, இப்ப சொல்லுவா எங்க தாத்தாலாம் இப்படிதான் பண்ணி பழக்கம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப அதையே ஃபாலோ பண்ண சொல்லுவா, ஏன்னா அவர் நிச்சயமா அவர் ரொம்ப சிஷ்டரா இருக்காருன்னா ஏதோ சாஸ்திரத்தை தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு, அந்த சாஸ்திரம் நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம் தர்மசாஸ்திரம், அதனால இப்ப வந்து அவர் பண்ணதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இல்லை இது யாரை ஃபாலோ பண்ணான்னு பார்க்கணும், சாஸ்திரத்தை விடாம ஃபாலோ பண்ற குடும்பத்துல ஒரு காரியம் பண்றான்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு பேசுறது நம்பணும் நினைப்போம். அதான் அப்படி போட்டுனர் விதிவித்விகி பிராமணைகி யஜஸ்வ, வேதத்தை அறிந்தவர்களால் அறிந்தவர்களான பிராமணர்களால் பண்ணு அப்படின்னு சொல்லப்படாதுன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, நம்ம அந்த கிளாஸ் சொல்ற மாதிரி சாஸ்திரத்தை நம்மளா பார்த்து புரிஞ்சுக்க முடியாது, அப்ப சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றவர்களுடைய ஆச்சாரம் நம்ம ஆச்சாரம், அதான் சதாச்சாரம் இது. அசிருஷ்டானம் சொன்னா அச்சோதித திரவியம், நாட் சாங்ஷன் அர்த்தம். இத சில யாகங்கள் பண்ணி சில வஸ்துக்கள் வச்சுதான் பண்ணணும், இதுக்கு இதுதான் உண்டு. அப்படி சொல்லப்படாத திரவியங்கள் மந்திரஹீனம் அதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பிரதிஷதே. மந்திரம் இல்ல, நிறைய லோபங்கள், தட்சிண தானம் கொடுக்கறது ஒண்ணும் இல்ல, ஸ்ரத்த இல்ல, இதெல்லாம் தாமசம். அத்த தபசோ குணதா திரைவித்யம் வந்தும் தசிய சரீரவாங்மனோபிகி நிஷ்பாத்தியதையா தத்வரூபேதம் தாவதாக. இப்ப தபசனுடைய மூன்று பிரபேதங்கள் ஆகாரம் தானம் யஜ்யம் தபசு அப்புறம் தானம் இருக்கு. தபசனுடைய மூன்று விதம் கேட்டா அது சரீர வாக்கு மனசு மூணு விதமான தபஸ் இருக்கு. அந்த மூணு இப்ப சொல்ல போற தேவ தேவ த்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச சாரீரம் தப உச்சதே. சரீரத்துக்கு ஒரு தபஸ் உண்டு, என்ன அப்படின்னு கேட்டா தேவ த்விஜ குரு பிராஜ்ய பூஜனம். தேவனா தேவர்கள், த்விஜனா பிராமணர்கள், குருனா ஆச்சாரியர்கள், பிராஜ்யன் நல்லா படித்தவா. இவால விழுந்து செய்திக்கணும் முதல்ல இந்த சரீரத்தோட எது என்னன்னு கேட்டா அதான் தண்டவத் பிரணாம் அப்படின்னு சொல்ற பண்ணும். அப்ப சரீரத்துக்குள்ள தபஸ் என்னன்னு கேட்டா தேவ த்விஜ குரு பிராஜ்ய பூஜனம். இவாள் பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணும். அதான் நம்ம சம்பிரதாயத்தை சொல்லிச்சு பெரியவா வந்தா பசங்க கூட உடனே சேவின்னு சொல்லி. ஏன் சேவிக்க சரீரம் இருக்கிறதுக்கு உண்டான பிரயோஜனமே அதுதான். அதான் சரீரத்துக்கு உண்டான தபஸ் என்னன்னு கேட்டா பெரியவாளை விழுந்து விழுந்து சேவிக்கிறதா. அப்ப கோவிலுக்கு போனா சேவிக்கிறோம், பெருமாள் எங்க எல்லாம் சேவிக்கிறோம். அது சௌச்சம் ஆர்ஜவம், சௌச்சம் சுத்தமா இருக்கிறது, ஆர்ஜவம்னு சொன்னா அதை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறது, அப்புறம் பிரம்மச்சரியம்னு சொன்னா ஒரு இதை கடைபிடிக்கிறது, அப்புறம் அஹிம்சா யாரையும் ஹார்ம் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் சரீரத்தினுடைய தபஸ். அதாவது இந்த சரீரத்தை நம்ம புட்டிங் இட் ரைட் யூஸ்ன்னு அர்த்தம் அதுக்கு தான், இதெல்லாம் தான். அப்ப தேவ த்விஜ குரு பிராஜ்யானம் பூஜனம், இவைகளுடைய பூஜனம்னா அவளை வந்து சேவிக்கிறது, அவளுக்கு கைங்கரியம் பண்றது. சௌச்சம் என்னது தீர்த்த ஸ்நானாதிக்கம், நாம குளிக்கிற குளியல் இல்ல, மாசத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் எங்கேயாவது போய் நம்ம என்ன பண்ணு கேட்டா ஒரு நதியில இல்ல புஷ்கரணில போய், புஷ்கரணியும் கிடையாது இப்போ, நதியும் கிடையாது, இங்க கர்நாடகாக்கு போங்க கேரளாக்கு போங்க, போய் அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். ஸ்நானம்னா அண்ணா அமுங்கி குளிச்சுட்டு வரணும். ஆர்ஜவம் யதா வாங் மனசரி சாரீர விரத்தம், ஆர்ஜவம் எனக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், அதாவது நினைக்கிறது ஒண்ணு சொல்றது அதே செய்யறதும் அதே, ஆனால் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா அத்தியந்த துஷ்டனுக்கும் எல்லாம் ஒன்றாவே இருக்கும், அவன் வந்து கெட்டதே நினைப்பான், கெட்டதே சொல்லுவான், கெட்டதே பண்ணுவான். அதுக்கு ஆர்ஜவன் அங்கே அண்மையும் பண்ணக்கூடாது. ஆர்ஜவன் என்ன அர்த்தம்னா நல்லதை நினைக்கிறது, நல்லதை சொல்கிறது, சொன்னபடி செய்யறது, அதான் ஆர்ஜவம். பிரம்மச்சரியம்னா யோசித்து போக்யதா புத்தி யுக்தே யுக்த ஈக்ஷணாதி அஹிதத்வம். இந்த சாஸ்திரங்கள்லாம் புருஷால நோக்கி இருக்கிறதுனால அப்ப ஸ்திரீகளை வந்து விஷயமா வச்சுட்டு சொல்லப்பட்ட இது, இதெல்லாம் அந்த தாத்பரியம் அதுக்கு. அப்ப அவ இடத்துல ஒரு அந்த காம புத்தி இல்லாம இருக்கிறது. அப்புறம் அஹிம்சான்னு சொன்னா அப்பிராணி பீடா, பிராணிகளை இம்சை பண்ணாம இருக்கிறது, ஏத்தது சாரீரம் தப உச்சதே. அடுத்து மனசுக்கு சொன்ன இந்த வாக்குக்கு அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹீதம் செய்யது சுவாத்தியாய அபியசனம் செய்த வாங்மய தப உச்சது. இந்த வாக்கு இருக்கு, வாக்குக்கு ஒரு தபஸ் உண்டு. நம்ம தேவையில்லாத எவ்வளோ வார்த்தைகள் பேசிட்டு இருக்கோம், வாய் அதுக்கு தான் பிரயோஜனப்படுறது. ஆனா ஆழ்வார் பாசனங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தா வாக்கே இதை கேசவனை சொல்லு இல்லையா, ஜிக்வே கீர்த்தைய முராரி முக்குந்தம்லாம் வருதா இல்லையா, அது நான் பண்றது இல்லை. அனுத்வேக கணம் வாக்கியம், அடுத்தவால வந்து இன்ஸ்டிகேட் பண்ணாம இருக்கக்கூடிய வாக்கியங்கள். சத்தியம் உண்மைய சொல்லணும், அந்த உண்மை எப்படி இருக்கணும், பிரியஹிதமா இருக்கணும், அடுத்தவாளுக்கு பிரயோஜனம் இருக்கணும். அந்த சொல்லக்கூட சத்தியத்தினாலேயே அவளுக்கு டிஸ்டர்ஸ் வரப்போறதுன்னு சொல்லாம இருக்கிறது பெட்டர். அப்படி சுவாத்தியாய அத்தியாசனம் எதையாவது படிச்சுட்டே இருக்கணும், வாய் விட்டு வாய் விட்டு படிக்கிறது, இதெல்லாம் வாக்குக்கு உண்டான தபஸ். பரேஷாம் அனுத்வேககரம் சத்தியம் பிரியஹிதம் செய்யது வாக்கியம், அடுத்தவாளுக்கு அந்த இன்ஸ்டிகேட் பண்ணாம இருக்கக்கூடிய வாக்கு, அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. சுவாத்தியாய அபியாசனம் இது ஏதது வாங்மயம் தப உச்சது. அடுத்து மனசுக்கு போட்டு மனப்பிரசாத சௌமியத்வம் மௌனம் ஆத்ம வினிகிரகா பாவசம் சுத்தி நித்தியது தபோ மானசம் உச்சது. மனப்பிரசாத பிரசாதம்னாலே அமைதியா இருக்கு. சௌமியத்வம்னா ஒரு நல்லதை நினைச்சிருந்துக்கிறது. மௌனம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி தோன்றது வாரத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா முடியறது இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த வாழ மௌனமா இருக்கணுமே, பக்கத்துல பேசினேன்னு மௌனமா இருக்கிறது. அப்ப மனப்பிரசாத மௌனம் ஆத்ம வினிகிரகான செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறது. பாவ சம்சுத்தி அப்படின்னா அந்த ஒரு பியூரிட்டி, இதெல்லாம் மானசம்னு மானச தபஸ்ன்னு பேர் இருக்கு. மனப்பிரசாத மனசக குரோதாதி ரஹிதத்வம், மனசுல காமக்ரோதாதிகள் இல்லாட்டி மனசு சாந்தமா தான் இருக்கு, அப்படி இருக்கணும். சௌமியத்வம் என்னது, மனசக பரேஷம் அபியுதய பிராவண்யம், அடுத்த வாழ்க்கை நல்லது பண்ணுன்ற ஒரு எண்ணத்தை உடையதான் சௌமியத்வம் அர்த்தம் அதுக்கு. மௌனம் மனசா வாக் பிரவிருத்தி நியமனம், தேவையில்லாத பேச்ச கட்டுப்படுத்துறது, அதுதான் மௌனம். இந்த இடத்துல ஆத்ம வினிகிரக அப்படின்னா மனோவிருத்தேகே தேய விஷயே அவஸ்தாபனம், மனசுக்கு எது தியானத்துக்கு இலக்கா இருக்கோ அந்த விஷயத்திலேயே அந்த மனசை நிறுத்துறது, அதான் ஆத்ம வினிகிரக. பாவ சம்சுத்தின்னு சொன்னா ஆத்ம வத்திரிக்த விஷய சிந்தா ரஹிதத்வம், ஆத்மாவா காட்டுல வேறக்கூடிய லோக விஷயங்கள்ல கவலை இல்லாம இருக்கிறது. ஏதது மானசம் தபா, இதெல்லாம் மனசுக்கு உண்டான ஒரு தபசா இருந்துருக்கு இப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து தேவ கன்ஃபியூம் நம்பர் 17-18-19 நம்ம அதை அடுத்த இதுல வச்சிடலாம். 17 கண்டிப்பா பண்ணணும், முடிச்சு 18 ஆரம்பிச்சிடலாம். அப்புறமா கவிதா சிவசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.